శ్రీమాహన్వేంకటనాథార్యకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాకృతిపర్యంతరాజసరస్వతీ తస్మై వేదాంతగురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బుద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. వందే బృందావనచరం వల్లభీజనవల్లభం జయంతీ సంభవంధాన వైజయంతీ విభూషణం. శ్రీమద్భాగవతుల దశమత్కంధత్ల కృష్ణానుడయ్య దైనందినికమான வியாபாரங்கள் நித்தியமாக கண்ணன் என்ன பண்றார் அப்படின்றத பத்தி நாம பார்த்தோம். இந்த நித்தியமான அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சு சுதர்மான்னு சொல்லக்கூடிய அந்த சபைக்கு கண்ணன் போற அந்த சபையில போய் இருந்துட்டு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுச்சு. ஒரு தூதுவன் வரான். தூதுவன் தங்களுக்கு அந்த ராஜாக்கள் சார்பில் பல ராஜாக்கள் சார்பில் அந்த தூதுவன் வந்திருக்கான். அந்த தூதுவன் இடத்துல என்ன சமாச்சாரம் என்னத்துக்கு வந்திருக்கு அப்படின்றத பத்தி கேட்கிற அப்போ இந்த ஜராசந்தனால தாங்கள் எல்லாம் பீடிக்கப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு குகைகள்லாம் அடைஞ்சு இருக்கிற விஷயத்த சொல்ற. அந்த கண்ணனையே சரணமாக பற்றுவதனால நீர்தான் எங்களுக்கெல்லாம் இந்த சரணமா சரணாகதி பண்றவர்களுக்கெல்லாம் பயத்தை போக்கடிக்கிறவராக நீர் இருக்கிறதுனால நீர் தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றாங்க. இப்படி பிரார்த்தனை பண்ணச்சு இத பத்தி சொல்லிட்டே இருக்குச்சு. அங்கேருந்து நாரதர் வந்துடுறாரு. நாரதர் வந்து எல்லாரும் கொஞ்சமா என்ன அப்படின்னு நாரதர் கேட்கச்சு. உன்னுடைய அத்தை பிள்ளைகள்லாம் யாகம் இது பண்ணும் ராஜசூய யாகம் பண்ணணும்னு நினைக்கிறான். இந்த பிரச்சனத்துல உன்னை நீ வந்தேனாக்கா அவளுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோம் என்று நாரதர் வந்து கண்ணனை அந்த ராஜசூய யாகத்துக்காக யுதிஷ்டர் இவர்கள்லாம் இருக்கக்கூடிய இந்த பிரதேசத்துக்கு வரும்படியாக பிரார்த்தனை பண்ற. இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ற. அப்போ உத்தவர் சமாச்சாரத்தில் ஒரு விஷயத்தை சொல்லி சொல்ற. உத்தவர் இவர் மந்திரி மாதிரி எப்பவுமே கண்ணனோட இருந்துட்டு இருக்கிறவர். அவர் உத்தவர் சொல்ற நாரதர் சொல்றது ரொம்ப யுக்தமான விஷயம். யதுக்தம் ரிஷினா தேவ சாச்சிவியம் யக்ஷதத்வயா காரியம் பைதிருஷ்வசேயஸ்ய ரக்ஷாச்ச சரணைஷினாம் எஷ்டவியம் ராஜசூயேன திசஷ்ட தைனா விபோ பூர்வம் கந்தவியம் அஸ்மாபிஹி இந்த பிரஸ்தம் மித பிரபோ. நாரதர் சொல்றதோட கூட நான் முழுமையாக உடன்படுகிறேன். நாரதர் சொன்னது ரொம்ப சரி. அது அவசியம் நாம பண்ணணும். காரியம் பைதிருஷ்வசேயஸ்ய பிதிருஷ்வசன்னா அத்தையை சொல்றது தகப்பனோடு கூட பிறந்தவள். பைதிருஷ்வசேயன்னா பிதிருஷ்வசனுடைய பிள்ளை அத்தான். உம்முடைய அத்தான் அவ எல்லாருமே என்ன அப்படின்னு கேட்டா சுரட்சாந்த சரணீஷினா உம்முடைய திருவடிகள்ல அவ சரணாகிதி பண்ணுவாள். அரக்கு மாளிகையில இருந்து காப்பாத்தினதுல இருந்து எத்தனையோ விஷயங்கள் உன்னையே அவ சரணமாக பற்றி அவளுக்கு வந்து பல பிரகாரத்துல நீ உபகாரம் பண்ணிருக்க. நீ தவிர யாரும் புகழ் இல்லாதவர்களாக இருந்திருக்க. அவ வந்து ராஜசூய யாகம் பண்றேன்னு சொன்னாக்க அது ஒரு ராஜாவா இருக்கவா ராஜசூய யாகம் பண்றதுன்றது ரொம்ப உச்சிதமான ஒரு காரியம். அதுக்கு முன்ன நாம போகணும், எல்லாருமா சேர்ந்து அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படி போகட்டே அங்க போனோம்னா இந்த இப்ப இவ ஒரு இன்னொரு தூதுவன் வந்திருக்கானே, அந்த தூதுவனுக்கு என்ன பதில் சொல்லி அனுப்பி கேட்டு, மகத தேசத்து ராஜாவா இருக்கிற ஜராசன் இருக்காங்க, அவனுக்கு அவனால சிரமப்படுற ராஜாக்களுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்றது சொல்லி கேட்டான். ஒன்னும் விசாரப்படுவானா, அங்க போகச்சே திகிடியம் பண்ண வேண்டிய ஒரு வரும் ஒரு நிலை வரும் ராஜசூயாகம் பண்ணவனாக்க, அப்போ திக்விஜயம் பண்ணிட்டு ஜராசந்தனும் பதம் பண்ணிவிடலாம். ரெண்டு காரியமும் குறைவர நிறைவேறிட்டோம்னாக்க இந்த எதுகுலத்துக்கே ஒரு பெரிய புகழ் வரும், ஆகையால போலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஜராசந்தனோட சண்டை போடுறதுக்கு நமக்கு என்ன வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. அப்போ உத்தவர் சொல்ற, உத்தவருக்கு ஜராசந்தனுடைய பிறப்பு ரகசியம்லாம் தெரியும், அந்த பிறப்பு ரகசியம்லாம் தெரிஞ்சவராக இருக்கிறபடினால அந்த உத்தவர் சொல்ற, ஜராசந்தனை யுத்தம் பண்ணி எத்தனையோ அக்ஷௌகிணி சேனையெல்லாம் எடுத்துட்டு போய் யுத்தம் பண்ணி ஜராசந்தனை ஜெயிக்க முடியாது, ஜராசந்தனை ஜெயிக்கணும் அப்படின்னாக்க துவந்த யுத்தம் பண்ணிதான், உண்டிக்கு உண்டி அந்த யுத்தம் பண்ணிதான் ஜெயிக்க முடியும். ஆகையால ஜராசந்தன் எவ்வளவு தப்பு பண்றவனா இருந்தா கூட அவனிடத்துல ஒரு குணம் இருக்கு, என்னன்னா இப்ப நீர் எப்படி சுதர்மான்ற சபைக்கு வந்து அன்னைக்கு காத்தால யாரெல்லாம் அன்னைக்கு நித்தியானுஷ்டானம் பண்ண உடனே அப்ப யார் பிராமணாலாம் வராளோ அவளுக்கு எல்லாம் நிறைய தானம் பண்றாரோ, அந்த மாதிரி கார்த்தால வேள்ல பிராமண வேஷ பிராமணனாக வரவா யார் இருக்காளோ பிராமண வேஷத்துல வந்தாலும் எல்லாருக்கும் அவன் தானம் பண்ணுவான். அந்த மாதிரி தானம் பண்ணச்சே நீயும் போய் பிராமண வேஷம் போட்டு தானம் கேளு, அவன் இடத்துல கேளு, நாம ரெண்டு பேரும் ஒண்டிக்கு ஒண்டிக்கு ஒண்டி சண்டை போடணும் துவந்த விஷயம் என்ன அப்படின்னு நீ கேட்டீங்கன்னாக்க அப்பதான் துவந்த விஷயம் கிடைக்கும். இல்லைன்னாக்க இது வரைக்கும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்ல 18 முறை சண்டை போட்டிருக்கான், அதுல 18வது முறை கண்ணன் தோத்து போய் துவாரகையில வந்துட்டு மதுராபட்டினத்தை விட்டுட்டு வந்தவரா ஆயிட்டாரு. ஆகையால தானே தோத்து போனதா ஒரு ஒரு பாவனை, அந்த மாதிரி ஒரு நடனம் பண்றவ அபிநயம் பண்ணி காண்பிக்கிறேன். இப்ப அந்த ஜனாசந்தனுடைய உண்மை நிலையை அப்பதான் உனக்கு தெரியும். ஆகையால அப்ப துவந்த யுத்தம் பண்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும், துவந்த யுத்தம் பண்ணி ஜனாசந்தனை வதம் பண்ணிட்டுமான ரெண்டு காரியமும் ஆயிடும். தர்மபுத்திரருடைய ராஜசூயாகத்தையும் நிறைவேற்றினதாகும், இந்த ராஜாக்களுடைய கட்டங்களையும் போக்கடித்ததாக ஆகும், எதுகுலத்துக்கு ஒரு பெரிய சிரேயஸ் வரும், புகழ் வரும் அப்படின்னு உத்தவர் சொல்ற. உத்தவர் சொல்ற வார்த்தை எல்லாம் ரொம்ப உச்சிதமாக இருக்கு. இங்க மந்திரிமார்களுக்கு லட்சணம் என்ன அப்படின்றத பத்தி ராமாயணத்துல யுத்தகாண்டத்துல வருது. தூதுவனுடைய லட்சணம் என்ன அப்படின்றதும் ராமாயணத்துல சுந்தரகாண்டத்துல சொல்லி சொல்றேன். இப்ப தூதுவனுடைய அதுல தூதுவனுக்கு தூதுவன்ல மூணு வகைப்பட்டவர்கள் இருக்கா, உத்தமன் மத்தியமன் அதமன் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிமார்கள்லயும் உத்தமன் அதமன் மத்தியமன் மூணு வகைப்பட்டவர்கள் இருக்கா. தூதுவன்ல உத்தமன் அதமன் உத்தமன் மத்தியமன் அதமன் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு காரியத்துக்காக தூது அனுப்பிக்கிறான், தூது அனுப்பிக்கச்சே அங்க அந்த என்ன காரியத்துக்காக அனுப்பிச்சிருக்காளோ அந்த காரியத்தை சரியா பண்ணாத விபரீதமா நடந்துக்கிறவா அதமாள், மத்தியமாள் சொன்னதை செஞ்சுட்டு வரவா இருக்காள அவ மத்தியமாள், சந்தர்ப்பத்தை புரிஞ்சுண்டு அதுக்கு ஏற்ப நடந்துக்கிறவா இருக்காள அவள் மொத்தமாள். ஹனுமான் வந்து உத்தமமான தூதுவர் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது எந்த இடத்துல சுந்தரகாண்டத்துல சிந்தனை வருது அப்படின்னாக்கா விருட்சத்து மேல ஹனுமான் உட்காந்துருக்கு, அப்ப சீதா பிராட்டி உத்பந்தனம் பண்ணிக்கிறதுக்கு தன்னையே மாய்த்து கொள்வதற்கு முயற்சி பண்றா, அத பார்த்துருக்கு. அப்ப பார்த்துருக்கச்சு தன்னுடைய நிலை, தான் வெறும் தூதுவன் தானே, இப்ப தூதுவனா இருந்தது தான் என்ன பண்ணணும்ன்றத தீர்மானம் பண்றேன். அந்த இடத்துல அதமனா இருந்தவன்னாக்க சீதையை தேடிட்டு வந்தா எனக்கு கண்டுபிடிக்கல, எனக்கு தெரியல எங்க இருக்கான்னு தெரியலன்னு திரும்பி வருவன், அவன் அதமன். மத்தியமன் யாரு எப்படின்னா சீதை எங்க இருக்கான்னு தெரிஞ்சுட்டு பார்த்துட்டேன், லங்கையில இருக்கா, அசோகவனத்துல இருக்கா, சீத்தை தான் தெரிஞ்சு போச்சுன்னு இவர்கிட்ட போய் சொல்லலாம், ராவணன் போய் சொல்லிடலாம். ஆனா இந்த சீதை ராமன் வர வரைக்கும் இங்க இருக்கணும், அதுக்குள்ளயுமே போயிட்டாங்கனாக்கா என்ன பண்றது? இந்த தூது வந்ததனுடைய பிரயோஜனமே இல்லாத போயிடுமே. இவ்வளவு இப்பவே உத்பந்தம் பண்ணிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கா, ஆகையால தான் வந்த காரியமே வீணா போயிடும். உத்தம தூதுவனாக இருந்தாங்கனாக்கா சந்தர்ப்பத்தை புரிஞ்சு யாருக்கு தூதுவனாக வந்துட்டோமோ அவளுடைய ஒரு நன்மையை நினைச்சிட்டு காரியம் பண்றவனாக இருக்கணும். ஆகையாலதான் ஹனுமான் கீழே இறங்கி தான் யாருன்றத சொல்லி சீதையினுடைய சீதையோட பேசி மீதி அடையாளத்தெல்லாம் காண்பிச்சு எல்லாம் பண்றேன்னு அந்த இடத்துல மூணு கேட்டகரி சொல்லி சொல்றது. அதே மாதிரி மந்திரிமார்கள்ல மூணு கேட்டகரி சொல்றது. ராஜாவுக்கு எப்பவும் விரோதமா அவனுக்கு அனர்த்தம் வர மாதிரி ஆலோசனை சொல்றவாள்லாம் அர்த்தமாள். ஏதோ நல்லதை சொல்லி பார்ப்போம், கேட்டா கேட்கட்டும், கேட்கட்டா போட்டோம்னு ஒரு விட்டேத்தியா சொல்றவா மத்தியமாள். ராஜா இத பண்ணாதான் நன்னா இருக்கும் அப்படின்னு அவ மனசுல படும்படியாக நல்லதை சொல்றவா இருக்காள். அவள் தான் உத்தமமான மந்திரிமார்கள். ராவணனுக்கு இந்த அதமமான மந்திரிமார்கள் தான் இருந்தாலே தவிர உத்தமமான மந்திரிமார்கள் யாரும் இல்லை. ஆகையில அவனுக்கு நாசம் ஏற்பட்டது. கண்ணனுக்கு இங்க கண்ணனுடைய ஸ்ரேயஸ்ஸு உன்னையே விரும்புகிற மந்திரியாக உத்தவர் இருந்தே, ஆகையால அவர் சொல்ற இப்படி பண்ணா நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்படிப்பட்ட உயர்ந்த மந்திரிமார்கள் சொல்ற வார்த்தைய ராஜா கேட்டான்னாக்க ராஜாவுக்கு ஸ்ரேயஸ்ஸு. அந்த ரீதியில கண்ணனும் கேட்கிறேன். கேட்ட உடனே சரி ராஜசூயத்துக்கு எல்லாரும் போலாம் அப்படின்னு இந்திரபிரஸ்தம்னு அந்த நகரத்துக்கு வேறு இந்த நகரத்துக்கு போலான்னு கிளம்பிட்டேன். பலராமரையும் கிளப்பிட்டு எல்லாரையும் கிளப்பி துவாரகையே காலி பண்ணிட்டு வர புதுசா தன்னுடைய அத்தான மாஞ்சிய பாக்கிறதுக்கோசரம் அத்தான பாக்கிறதுக்கோசரம் போறேன். போறதுக்கு எல்லாம் நிறைய கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு போனோம். நிறைய நிறைய அப்படியே பார்த்தோம்னா வண்டி வண்டியா ஆபரணங்கள், அப்புறமா ஆடைகள், என்ன என்னென்ன உண்டோ சாத்தியங்கள், சாப்பிட்ற வஸ்துக்கள், பட்டணங்கள் எல்லாத்தையும் ஏத்திண்டு நிறைய பேர்கள் இவர் உண்டியா போவேற. இது கல்யாணத்துக்கு போற மாதிரி யாகம்ன்றது ஒரு பெரிய கல்யாணம் மாதிரி இவருடைய மகிழ்ச்சிகளோட போகணும். யாரு ருக்மணி மாத்திரம் ஆயிட்டும் போனா சத்யபாமி கோபம் கோபம் வரும். ருக்மணி சத்யபாமா ரெண்டு பேரும் மாத்திரம் ஆயிட்டும் போனா ஜாம்பவதி கோபம் வரும். என்னடா பண்றதுன்னு பாத்தேன்னா எட்டு அஷ்டம ரிஷிகள் இருக்காள், எல்லாரையும் வாங்கடுமா, எல்லாரும் வாங்கோ அப்படின்னு எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டேறான். இப்படி எல்லாரையும் அழைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போறேன். போனா இவ வரேன்னு சொல்லி ஒண்ணு தெரிஞ்சு போயிட்டு அந்த இவாளுக்கு அந்த இந்திரபிரஸ்தத்துக்கு கொஞ்சம் தூரத்துல இருந்து வரச்சேயே இவர் வரேன்றது தெரிஞ்சிட்டு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷம். அவளுக்கு எல்லாம் வந்து அங்க ஓடி வரேன். அந்த இவருக்கு வரத்துக்கு ஒரு ரொம்ப ஊர்ல உள்ள வரத்துக்கு முன்னையே ரொம்ப தூரத்துல இருந்து பூர்ண கும்பம் கொடுத்து சமுபாகதமா கன்யா பிரீதோ துர்தரசனம் அஜாத சத்ரு நிரகாது சோபாத்யாய சுஹ்ருதான் ீதமாதித்ர கோஷேண பிரம்ம கோஷேண பூயசாம் அபியகாத் ஹிருஷிகேசம் பிராண பிராண விவாகதம் திருஷ்வா விகிலன் விகிலன் ஹிருதய கிருஷ்ணஸ்நேகேன பாண்டவ சிரா திருஷ்டிம் பிரியதமம் ஸ்வஸ்வதேத புனஃ புனஃ. தர்மபுத்திரன் முதலிய பாண்டவாள் எல்லாருக்கும் கண்ணன் வரன்னு பெரிய சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அது வந்த உடனே எங்கயோ வந்துட்டே இருக்கேன்னு சமாச்சாரம் தெரிஞ்ச உடனே ஊருக்கு வெளியே பெரிய வாத்திய கோஷங்கள்லாம் வந்துட்டு எல்லாம் எல்லாம் வாத்திய கோஷங்கள்லாம் பண்ணும்படியாக வாத்திய கட்டெல்லாம் எடுத்துட்டு அழைச்சிண்டு அங்க ஊருக்கு வெளியில பிராமணாலாம் சொத்துவாசனம் சொல்றதுக்கோசரம் அழைச்சிண்டு எல்லாம் உபாத்தியாய சுகத்துக்கள் எல்லாரோடையும் சேர்ந்துட்டு அங்கிருந்து போறேறான். போன உடனே கண்ணன் நுரையர் வந்து இறங்கின உடனே அந்த பல்லக்குல இருந்து இறங்கின உடனே தேர்ல இருந்து இறங்கின உடனே பெரிய ஒரு வாத்திய கோஷம். அந்த பருவம் கண்ணனே வந்திருக்கிறதுனால வாத்திய கோஷம் சமக்கலமா இருக்கு. வாத்திய கோஷத்தை விஞ்சும்படியான பிரம்ம கோஷம். அந்த சொத்துவாத்தனம் சொல்றது இருக்க அசுசிசான் யுத்மோகனாங்கனாபணீனான்னு உறக்க சொத்துவாத்தனம் சொல்லி சொல்றா. மற்ற பேரும் பிரம்ம கோஷம் அந்த வாத்திய கோஷத்தை விஞ்சும்படியாக இருந்துருக்கு. ராஜாதிராஜாய பிரசக்கியதாகினேன்னு சொல்லி பூர்ண கும்பம் கொடுக்குற அவருக்கு பூர்ண கும்பம் கொடுத்து அவரை வரவேற்கிறார். அந்த பூர்ண கும்பத்தை அங்கீகாரம் பண்ணின பிற்பாடு அப்படியே அவ எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் தழுவிக்கிறாளாம், நினைச்சுக்கிறாராம், திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி கண்ணனை நினைச்சுக்கிறாராம். இத்தனை நாளா பார்க்காத ஒரு ரொம்ப நாள் ஆச்சு கண்ணனை பார்த்து. கண்ணன் மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் எத்தனையோ பிரகாரமாக உபகாரம் பண்ணிருந்திருக்கிறார். இவர்கள் எல்லாம் சரணம் அடைந்தவர்கள். எத்தனையோ பேர் தபஸ் பண்றவாள்லாம் கூட அந்த கண்ணன் பெருமாளுடைய பகவத் தரிசனம்ன்றது கிடைக்கல. தர்மபுத்திரர் மகாத்மா அவருக்கு தெரியும், இவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் கண்ணனாக அவதாரம் பண்ணிருக்கேன்றது தெரியும். அப்பேற்பட்ட அந்த பரமாத்மா சாட்சாத் ஸ்ரீமான் ஸ்ரீமன் நாராயணனே தமக்கு எதிர வந்து தம் அந்த பிள்ளையா வந்து நிக்கிறான் அப்படின்னு சொல்லச்சேயே அவ்வளவு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல வரச்சே அந்த அத்தான் அம்மாஞ்சின்ற அந்த உறவு முறையில வந்திருக்கிறத பார்த்த உடனே சந்தோஷம். திருப்பி திருப்பி அணைச்சிக்கிறேனா அவ பார்த்து அது அப்படியே அந்த அணைச்சிக்கச்சேயே அந்த தோல்ல வந்து அந்த கண்ணனுக்கு இவரை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம், இவருக்கு அவரை பார்த்த உடனே சந்தோஷம். அந்த கண்ணில இருந்து ஜலம் வரிஞ்சு ஓடுறது ரெண்டு பேருடைய தோளையும் ஈரமாக்கிடுதான். அப்படி வந்து கிருஷ்ணஸ்நேகேன பாண்டவ சிராதிருஷ்டிம் பிரயதமும் சஸ்வஜேத புன புனஹ. இப்படி பார்த்து இந்த யாரு கண்ணனை பெரிய பிராட்டியார் அணைக்கிற ஒரு திருமேனி அது. அந்த திருமேனிய இவாள்லாம் பாண்டவாள்லாம் அணைச்சுக்கிறா அப்படின்னாக்கா இவாளுக்கும் எளிதாக தன்னா ஆக்கிக்கின்றாம் பெருமாள். அவளுக்கே கிடைக்காதவராக இருக்கிறவர் இவாளுக்கு தன்னாக்கு கிடைக்க முடியாத முகுந்த காத்திரம் ரிபதி ஹதாசுபரான். அந்த பெருமாளுடைய கண்ணனுடைய திருமேனிய தழுவின மாத்திரத்தினாலேயே எல்லா பாபங்களும் போயிட்டு அவ்வளவு சந்தோஷம். பராம் நிர்வர்த்தியும் அசுரலோச்சனா அப்படின்னு கண்ண ஜலத்தோட பெரிய ஒரு சந்தோஷத்தோட அவர் இருந்திருக்கிறார். தம் மாசுலேயம் பரிரம்ப நிர்வர்த்தா பீமஹா மயன் பிரேம ஜலா குலேந்திரியா அப்படின்னு மாசுலேய அம்மாஞ்சி அந்த அம்மாஞ்சிய அணைச்சுக்கிறான் பீமன். அவனுக்கும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. இவன் ரெண்டு பேரும் அத்தான் அம்மாஞ்சி வருவதான இதுல. அதே மாதிரி நகுல சகாதேவன் அர்ஜுனன் எல்லாரும் கண்ணனை அணைச்சுண்டு அவரை வரவேற்று ரொம்ப சந்தோஷமாக இருந்துருக்கான். எல்லாரும் இந்த பிராமணாலாம் கண்ணனை பிரணாமம் பண்ற அவளுக்கெல்லாம் கண்ணன் வந்து பிராமணாலெல்லாம் இவர் புனர்வந்தனம் பண்ற அந்த ஊர்ல பெரியவாளா யார் இருக்காளோ அவளையெல்லாம் சேவிக்கிறேன். யாரெல்லாம் கொண்ட மகர்ஷிகள்லாம் கூட வர அவளுக்கு இருக்கிற உபாத்தியாயெல்லாம் இவரை சேவிக்கிறேனா. இப்படி கண்ணன் கண்ணனோட சேர்ந்து அவருடைய மகிழ்ச்சிகள் எல்லாரும் ஒரு பெரிய பரிவாரமே போறது. அங்கேருந்து வாசல்ல நடந்து போறது பார்க்கச்சே அங்க ஊர்ல இருக்கிறவ மொத்த பேரும் வாசல்ல ஓடி வந்து பாக்குறாளாம். கண்ணன் போறேர் கண்ணன் போறேர் அப்படின்னு பாக்குறாளாம். இன்னும் சில பேர் பாக்குறாளாம், பெண்கள்லாம் பாக்குறாளாம். அந்த கண்ணனுடைய மகிழ்ச்சிகள்லாம் போறப்பாரு, அதோ நடுவுல போறப்பாரு, அவதான் ருக்மணி இன்னண்ட போறப்பாரு, அவதான் சத்யபாம, இந்த பக்கம் போறோம் ஜாம்பவதி, அவ காளிந்தி அப்படின்னு ஒவ்வொருத்தரையா காண்பிச்சு இவ எவ்வளவு அழகா இருக்கா பார்த்தையா அப்படின்னு அந்த பெண்கள்லாம் சொல்லிக்கிறானா ஒருத்தருக்கு ஒருத்தர். இப்படி ஒவ்வொருத்தரும் பார்த்துண்டு பிராப்தம் நிதம்ய நரலோக நபா நபாத்திரம் ஔத்ய விஸ்வ விஸ்லசித கேசதுகூல பந்தாஹ. சில பேர் தலை வாரிண்டே இருக்கு அப்படியே ஓடி வந்துடுறலாம். சில பேர் பாதி அலங்காரம் பண்ணிட்டே இருக்கிட்டு ஒரு காதுல போட்டு இருப்பான், இன்னொரு காதுல போட்டுக்கிறதுக்குள்ள வாசல்ல கண்ணன் வரையறன உடனே இதை கண்ணனை பாக்குறதுக்கும் ஓடி பார்க்க வந்தனும். சத்யோ விசிரஞ்ச கிரக கர்ம பதிஷ்ட தல்பே கட்டும் யுவதயஸ்ட நரேந்திர மார்க்கம். அந்த யுவதிகளாக இருக்கவ கணவன்மாரோட இருந்திருக்கே கூட அவளை விட்டுட்டு ஓடி வந்துட்டாளாம் வாசல்ல வேடிக்கை பாக்குறதுக்காக. சத்யோ விசிரிச்ச கிரக கர்ம ஆத்து காரியங்கள் ஆத்ம பெருக்கின்னு இருக்குவா தலை பண்ணிட்டு இருக்குவா அதெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்தன. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. இது என்ன எல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு டிவி பாக்குறதுக்கே தலை பண்றது விட்டுட்டு வர, இது கண்ணனை பாக்குறதுக்கு தலை பண்ணுவோம், இது ஒன்றும் பெரிய விஷயமே அப்படின்னா பதி சுசுரூஷம் பண்ணிட்டு இருக்கவா குழந்தைக்கு சுசுரூஷம் குழந்தைக்கு ஒரு அதுக்கு உண்டான ஆகாரங்கள்லாம் சாப்பிட்டு இருக்கு சாப்பிட பண்ணி வச்சுட்டு இருக்கவா இருக்க பாருங்க அவ கூட ஓட்டு விட்டு ஓடி வந்துட்டாளாம் அப்படின்னா. நாரியோ விகேத்ய குசுமயிர் மனசோ பகுக்ய சுஸ்வாகதம் விததுஹு விததருஸ்மய வீக்ஷிதேன. எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாளாம் ஒத்த ஒத்த அவத்தவங்க பக்கத்துல பக்கத்துல இருந்துட்டு சொல்லிட்டே இருக்கலாம், அதோ பாரு ருக்மிணி, இதோ பாரு சத்யபாமா அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்குவாங்கல்லாம் சொல்லி அவ்வளவு இவாளை பார்த்து பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுறாளாம். அப்படி எல்லாருமா சேர்ந்து அரண்மனை தர்மபுத்தருடைய அரண்மனைக்குள்ள வந்துட்டான். அந்த அரண்மனையில குந்தி இருந்துட்டு இருக்கான். அத்தை பிதிருஷ்ணசுகம் குரு ஸ்ரீநாம் கிருஷ்ண சக்கரே அபிவாதனம். அத்தையை போய் சேவிக்கிறான் கண்ணன், தான் மாத்திரம் சேவிக்கல தன்னுடைய மனைவிமார்கள் எல்லாரோடையும் அத்தையை போய் சேவிக்கிறாளாம். ஸ்வயஞ்ச கிருஷ்ணயா ராஜன் பகிர்ஞா அபிவாதிதா. அவ பாவம் திரௌபதி அந்த கண்ணனிடத்திலேயே சரணாகதி பண்ணவுள்ளவள். ஆகையால அந்த கண்ணனுடைய அனுகிரகத்தினாலதான் இவ அஞ்சு பேரும் அவளுக்கு கணவனாக கிடைத்தார்கள். ஆகையால அந்த திரௌபதி கண்ணன் அவ வந்து வாசல்லாம் வர முடியாது, அவ அரண்மனையில அந்த புறத்துல தான் இருக்கான். குந்தியை போய் சேவிச்ச உடனே அந்த சமயத்துல திரௌபதி ஓடி வந்து கண்ணனை சேவிக்கிறானாம். கண்ணனை சேவிச்ச உடனே அவ்வளவு ரொம்ப சந்தோஷம் கண்ணனுக்கு. கிருஷ்ணா கிருஷ்ண பத்னிஷ்ட சர்வசகான்னு கண்ணன் கண்ணனுடைய மனைவிமார்கள் எல்லாரையும் சேவிச்சு அப்படி சந்தோஷமா இருந்து ஒருத்தருக்கு அப்படி சந்தோஷமா இருந்தாருன்னு சொல்லி முதல்ல சொல்லிட்டேன். அப்புறமா எல்லாம் சாட்டை ஊதிட்டு முடிஞ்ச பிற்பாடு இவரோட கூட தர்மபுத்தரோட கூட பேசிட்டு இருக்கான். பேசிட்டு இருக்கிறது தர்மபுத்திரன் சொல்றேன், நான் வந்து தொற்பாதுகே அபிரிதம் பரியே தரந்தி தியாயந்தியபத்ரசமனே சுதியோ கிருணந்தி விந்தந்திதே கமலநாபிபவா பவர்க்கம் ஆசாசதே எதித ஆசித ஈசனான்யே. பார்க்கனா நான் ராஜசூய யாகம்னு ஒரு யாகத்தை பண்ணி அது மூலமாக உன்ன ஆராதிக்கணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் ஸ்ரீ பகவதாஜியா பகவத் பிரீத்தியர்த்தம்னு தானே அவர் பண்ண போறேன். ஆகையால அது அந்த ராஜசூய யாகமும் பகவத் ஆராதன ரூபமான ஒரு யாகம். அந்த யாகத்தை பண்ணி உன்னை ஆராதிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும், எனக்கு ஒரு விசுவாசம் இருந்துருக்கு. யாரெல்லாம் உன்னுடைய பாதுகைக்கு பாதுகைய ஆராதனம் பண்றாளோ பாதுகே அவிரதம் பரியே தரந்தி. பாதுகைக்கு பரிசரியம் பண்றவாளே கூட அவளுக்கு கூட ஒரு விசேஷமான அனுகிரகம் கிடைக்கிறது. விந்தந்திதே கமலநாம நாப பவாபவர்க்கம் ஆசாசத்தை. இந்த சம்சாரத்திலேருந்து விடுவிப்புன்றது அவளுக்கு ஏற்படுறது, மோட்சம் கிடைக்கிறது, அவளுக்கு ஆனுஷங்கிக்குமான சகல பிரயோஜனமும் கிடைக்கிறது. எதித்த ஆசிக ஈசனான், இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பண்ணக்கூடியவன் நீ ஒத்தந்தான், வேற யாரும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பண்றதுக்கு சமர்த்தால் இல்ல. இப்ப நான் எல்லாரும் உன்னுடைய திருவடியே ஆசிரியிச்சவர்கள், நாங்கள்லாம் உன்னிடத்தையே சரணாகதி பண்ணவா, உம்முடைய ஒரு பலம் ஒன்ன மாத்திரம் பற்றாசாக கொண்டு நான் இந்த ராஜசூயாகம் பண்ணோம்னு நினைக்கிறேன். நீ சர்வ பிரகாரத்திலையும் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு கண்ணனுடைய திருவடியில விழுந்து பிரார்த்தனை பண்றான் தர்மபுத்திர. அப்ப பெருமான் சொல்றேன், சம்யக் வியவசிதம் ராஜன் பவதா சத்ரு கர்சன கல்யாணி லோகான் அனுசரிஷ்யதி ரிஷீணாம் பிதேவானாம் சுஹ்ருதாம் அபி ந பிரபோ சர்வேஷாம் அபி பூதானாம் கீர்த்தித க்ரதுராடயம். ரிஷிகளுக்கு தேவதைகளுக்கு பிதர்களுக்கு மற்றும் எல்லாருக்குமே இந்த கர்மா ராஜசூய யாகம்ன்ற ஒரு யாகம் பண்றதற்கே ரொம்ப ரொம்ப விருப்பமானது. ஆகையால இப்படி இந்த விருப்பமான ஒரு செயல்ல நீ பண்றேன்னு சொல்லி எல்லாருக்கும் தேவதைகளுக்கெல்லாம் பிரீத்திகரமான ஒரு காரியத்தை நீ பண்றேன்னு சொன்னாக்க அது எல்லாருமே சந்தோஷிக்க போறோம் அதுல. அப்படின்னா நாம நினைச்சிருப்போம் ஏதோ பிதிருக்காரியம் அப்படின்னாக்க தவசம் மாத்திரம்தான் பிதிருக்காரியம் நினைச்சுக்க வேண்டாம். அந்த பிதிருக்காரியத்துல வரச்சே நாந்தி சிராத்தம்னு பேரு. எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணாலும் பிதிருக்களுக்கு பிரீத்தி பண்ணாமல் நல்ல காரியத்தை பண்ண முடியாது. உபநயனம் பண்ணாலும் சரி, சவுளம் பண்ணாலும் சரி, விரதம் பண்ணி வச்சாலும் சரி, எது பண்ணாலும் கல்யாணத்திலேயோ இதை நம்ம இந்த மாதிரி எல்லாம் வரச்சே நாந்தி சிராதம்னு முதல்ல பிதிருக்கு இதுக்கு விருத்தி சிராதம்னு பேரு. அந்த பிதிருக்களுக்கு பிரீத்தி பண்ணவனாக்க நம்மளுடைய குடும்பத்துக்கு மேல மேல விருத்தி ஏற்படும், க்ஷேமம் ஏற்படும். ஆகையாலதான் நம்மளவெல்லாம் அவ்வளவா ரொம்ப பெருசா அந்த நாந்தி சிராதத்தை இதுவா பண்ணிக்க மாட்டா. எப்படியோ ஒரு 9 பேருக்கு 9 வெக்கலப்பாக்கு கொடுத்துட்டு எதனா 1 ரூபாய் கொடுத்துட்டு இது பண்ணிடுவா. மாத்தாள்லாம் இந்த நாந்தி சிராதத்தை இந்த விருத்தி சிராதத்தை ரொம்ப விசேஷமா பண்ணுவா. எல்லாருக்கும் இந்த விரதம் எல்லாம் பண்ணமான கல்யாணத்துல விரதத்தும் போது அந்த 9 பேருக்கு பண்ணா 9 பேருக்கும் வேஷ்டி வாங்கி கொடுத்து அவளுக்கு பௌரியா தட்சிணை கொடுத்து இப்படி எல்லாம் ரொம்ப விசேஷமா பண்ணுவா. இப்பக்கும் நம்மட வாழும் சில பேர் பண்றா, எல்லாரும் பண்றான்னு சொல்லாட்டா கூட அந்த நாந்தி சிராதத்துக்கு அவளுக்கு விசேஷம். அந்த மாதிரி எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணாலும் பிதர்களுடைய திருப்தின்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தேவதைகளுடைய திருப்தி, ரிஷிகளுடைய திருப்தின்றதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனால நீ பண்ற இந்த காரியம் இருந்துட்டு இருக்க இது ரொம்ப விசேஷமானது, அவசியம் நீ பண்ணுன்னு கண்ணன் சொல்லிட்டு, சரி என்ன பண்ணணும் அப்படின்னா, இது திக்விஜயத்துக்கோசரம் எல்லாரையும் ஒவ்வொரு தேசத்துக்கும் 4 பக்கம் மகாதேவன் ஒரு பக்கம், பீமன் ஒரு பக்கம், நகுலன் ஒரு பக்கம், அர்ஜுனன் ஒரு பக்கம், 4 திசைக்கும் போய் அங்கங்க இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் ஜெயிச்சு வந்துட்டு அவள்லாம் கொடுத்த பெரிய இந்த பொற்காசுகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து இந்த யாகம் பண்றதுக்கோசரம் கொண்டு கொட்டிட்டா, எல்லாரும் பண்ணிட்டா. அப்போ ஒரு சமயத்துல பார்த்தோம்னா எதிர்க்கிற கொஞ்சம் விசாரத்தோட உட்காந்துறான். தேவி ஜித்யன்ற பான்வீரானே எல்லாரும் போகச்சேயே அந்த சித்தரசர்கள் எல்லாரும் இவாள வரவேற்று ராஜா தர்மபுத்திர ராஜசூய இயக்கம் பண்றதுதான், இதுக்கு மேல வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய கஜானால இருந்து அவளே அந்த நிறைய பூரி திரவிணங்கள்லாம், திரவிணம்னா இந்த பொற்காசுகள் எல்லாத்தையும் அவளே கொடுத்துட்டாரா அப்படின்லாம் ஆயிடுச்சு. எல்லாரும் கொண்டு வந்து அதெல்லாம் மூட்டை மூட்டையா கொண்டு வந்து கொட்டி ஆயிடுச்சு. இருந்தாலும் இவர் ஒரு விஷயத்தினால ரொம்ப விசாரத்தோட இதுல என்ன விஷயம் அப்படின்னா, ஜனாதன் மாத்திரம் ஜெயிக்க முடியல அப்படின்றத கேட்டு இவர் தர்மபுத்திர விசாரத்தோட இருக்கிறான். அஹோபாயம் தமே அப்ப கண்ணன் சொன்னேன், நான் இந்த வரத்துக்கு முன்னே ஜனாசந்தனை ஜெயிக்கிறதுக்கு உண்டான உபாயத்தை உத்தவர் சொல்லிட்டே நான் அதை பாத்துக்கிறேன், நீ விட்டுரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட பீமசேனன் அர்ஜுனன் 3 பேரையும் அனுப்பிச்சு வையே, அதான் 2 பேரையும் அனுப்பிச்சு வையே, நான் மகத தேசத்துக்கு போய் நான் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டேதான் கண்ணன் போறேன். பீமதேனோர்ஜுன கிருஷ்ணன் பிரம்மலிங்கதராம், 3 பேரும் பிராமண வேஷம் போட்டு போறாள். அந்த ஜராசந்தனத்துல போட்டு ஜெக்முகு கிரிவரன் தாத்த பிருகத்ரத சுதோ ஜனஹாம், அந்த இடத்துல வருத்து அந்த ஜர ஏதாவது ஜராசந்தனுடைய நகரத்துக்கு வந்துட்டா, இவ வந்து தூர நின்றுட்டு இருக்கா, பிராமணாள் 3 பேர் வந்திருக்கா இன்னைக்கு அப்படின்னு சொன்னோடனே, ஆஹா அவசியம் வருத்தோ அவளுக்கு என்ன பண்ணுமோ அது எல்லாத்தையும் நான் பண்றேன்னு ஜராசந்தன் சொல்லி சொல்றா. உள்ள போறான், உள்ள போனா இவ 3 பேரும் பார்த்து பாக்குறான். பாக்கச்சே இவ 3 பேரும் பார்த்த மூஞ்சாட்டம் இருக்க, பார்த்த முகம் பரிச்சிட்டமான முகம் மாதிரி இருக்கேன்னு ஜராசந்தன் நினைக்கிறான். அதே மாதிரி இவ உடம்பெல்லாம் பாக்குறான், உடம்பெல்லாம் பார்த்தா நாள் நேற்றி உடம்பெல்லாம் காய் காய்ச்சி இருக்கு, இந்த யுத்தம் பண்ணி உடம்பெல்லாம் காக்காச்சிருக்கு, பிராமணனுடைய உடம்பு இந்த மாதிரி இருக்காது, இது பார்த்தா கத்திரிய நாட்டம் இருந்துருக்க அப்படின்னுலாம் நினைக்கிறான் அந்த ஜராசந்தர். நினைச்சிட்டு சரி எப்படியானா இருந்துட்டு போட்டோம், பிராமண வேஷத்துல வந்திருக்கான், கிம் துர்மருஷம் திசித்ருணாம் கிமகாரியம் அசாதவை கிம் அதேயம் வதான்யானாம் கப்பர சமதரிசினாம், இது ஜராசந்தனுடைய வார்த்தை. கிம் துர்மர்ஷம் திதிக்ஷூணாம் கிம் அகாரியம் அசாதுகிஹி திதிக்ஷூணாம், அதாவது ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு நினைச்சாருனாக்க இடையில வரக்கூடிய கஷ்டங்கள்ன்றது அது ஒரு கஷ்டமாகவே அவன் அது ஒரு கஷ்டமா தான் அப்படின்னு நினைப்பானா, அசாதுக்கள் சாதுக்கள் இல்லாதவனுக்கு இது நல்ல காரியம் கெட்ட காரியம்ன்றது எதையுமே பார்க்க மாட்டான், எல்லாமே கெட்ட காரியமா இருந்தாலும் அதை பண்றவனா அவன் இருந்துட்டு இருப்பான். வதான்யானாம் கஃபரஹா, வள்ளலாக இருக்கிறவனுக்கு இவன் யாருன்றதே பார்க்க மாட்டோம். அவன் எப்படி வஞ்சனையோட வரானா, நல்ல எண்ணத்தோட வரானா, அதன்றதெல்லாம் பார்க்க மாட்டான். சரி, ஆகையால நாம என்னவனும் போயிட்டு போட்டோம், இவன் வந்தா போயிட்டு போட்டோம். சரி, இப்படி எனக்கே அனுப்பம் வந்தா இருந்தா கூட இந்த சரீரம்ன்றது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் போக வேண்டியதுதானே. ஆகையால என்னைக்கோ ஒரு நாளைக்கு அது போறது, இவன் மூலமா போனோம்னா போயிட்டு போட்டோம். ஹரி சந்திரோ ரந்தி தேவஹா உஞ்சவருத்தி சிவிர் பலிஹி வியாதஹா கபோதஹா பகவோ சத்ருவேண துருவங்கதாக. அத்ருவமாக இருந்திருக்கிற இந்த சரீரத்தோட கூட, அதாவது அழியக்கூடிய சரீரத்தோட இருந்து அழிவில்லா புகழை பெற்றவர்கள் யாரு? ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரன் சத்தியவதனம் பண்ணிருக்கான். அவனுக்கு எவ்வளோ கட்டம் வந்தா கூட, தன்னுடைய பிள்ளையே இழந்தான்னா கூட, மனைவியே இழந்தா கூட, அப்பவும் பொய் பேசாத இருந்ததுனால ஹரிச்சந்திரன்றது அந்த வரலாறுல இதில் வரைச்சே அவனுடைய பேர் அப்படியே துருவமாக நிலையாக இருந்துருக்கு. ரந்திதேவர் அந்த மாதிரி, சிபி பலி சக்கரவர்த்தி எல்லாருமே அப்படிதான் இருந்துருக்கு. ஒரு வேடுவன் கபோதம், கபோதம்ன்றது இருக்கச்ச புறா, இதுக்கெல்லாம் வந்திருக்கோம் இல்லையோ. அப்போ நாங்களும் தான் அந்த மாதிரி ஒரு இது வந்தா வந்துட்டு போட்டோம், நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சொல்றத இப்ப இவளை பார்த்த உடனே, சரி நீங்க எல்லாம் என்ன வந்திருக்கீங்க, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப கண்ணன் அதுக்கு மேல பொய் சொல்றதுக்கு விரும்பலையாம். நாங்க மூணு பேரும் சத்ரிய வம்சத்து சேர்ந்த வாழ்ந்தோம். நான் கண்ணன், இவன் பீமசேனன், இவன் அர்ஜுனன். இப்ப நாங்களும் உங்களிடத்துல இருந்து வந்து ஒரு விஷயத்தை யாச்சிக்கிறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, நீ சத்ரிய நாயகத்தை யாச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு அப்புறம் என்ன இருக்கு, இதுவே உனக்கு அவமானம். சரி என்ன கேளு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்பா சொல்றான், உன்னோட துவந்த யுத்தம் பண்ணணும், ஒண்டிக்கு ஒண்டி சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறானா. யுத்தம் நோதேஹி ராஜேந்திர துவந்தசோ யதி புண்ணியதே யுத்தார்த்தினோ வயம் பிராப்த ராஜன்யான காங்கிணா. நாங்கள்லாம் ராஜா சத்ரியா, உன்னிடத்துல திரவியத்தை விரும்பி தேகின்னு கேட்டுட்டு நான் வரல. யுத்தார்த்திகள் ராஜாவுக்கு யுத்தம் பண்றதுன்றது வரதுல கேட்கறதுல அது ஒன்றும் தப்பு கிடையாது. நானும் ஒன்றும் சத்திரிய தர்மத்தை மீறி இல்லை, சத்திரிய தர்மத்தை தான் பின்பற்றி தான் நான் வந்திருக்கேன். நானு யுத்தம்னோ தேகி, எனக்கு யுத்தம் கொடு, யுத்தத்தை நீ பண்ணு அப்படின்னு கண்ணன் கேட்கிறான். சரி யாரு அப்படின்னா, அசோக் விரகோதரஹா துவர்காம்பாரு, இவன் தான் பீமன், நான் தான் தெரியும். அதோ பார்த்தக இவன் பார்த்தன் சத்ய பிரதா அர்ஜுனோ கேயம் அனையோர் மாசுலேயும் மாம் கிருஷ்ணம் ஜானிஹி. இவன் ரெண்டு பேருடைய மாசுலேயம் அம்மா ருச்சி நானு, நான் எப்ப கிருஷ்ணன்னு தெரியும் உனக்கு. இப்போ எங்க மூணு பேர்ல யாரோட வட நீ சண்டு ஏவ மாவே விதோ ராஜா ஜஹாசோ சமாகதான் பெருசா சிரிச்சானா. என்னடா நீங்களே எங்கிட்ட வந்துட்டியா நீ அப்படின்னு சிரித்தான். சிரித்தானா வந்து யாதுரபிமாங்கதம் சதம் துடி நிஜை சமம் புறமியே தயோதிரஜபுரம் கத சதனு தேவயூயம் த்ரயோ யயாச சமரோத்தமம் விஜமிஷேண சம்மாகதம். நீங்க மூணு பேரும் அந்த கிரிவிரஜபுரம்ன்ற அந்த இடத்துல அடைஞ்சு அவரிடத்துல யயாச யாசித்தேர்கள், யுத்தத்தை யாசித்தேர்கள். அபூர்ண சுகிருதம் சமும் பவனசேன சங்கிராம் அந்த ஜராசந்தனுக்கு புண்ணியம் பூர்த்தியாக இல்லை. அவனை என்ன பண்றான் அப்படின்னா, பவன்தேன சங்கிராமயன் என்ன வாயு புத்திரம் தான் பீமனோ, ஆகையால பீமனோட சண்டை போட விட்டாராம். அப்போ நீரம் அர்ஜுனமா சேர்ந்து அந்த ராஜாக்களோட சண்டை பேரோட சார்ந்ததால்தான் சண்டை பண்ணும்படியாக பண்ணிருக்க ஒரே சமயத்துல. இதுல என்ன ஒரு விஷயம் நடந்ததுன்னா, மூணு பேர்ல சொந்த இன்பம் ஒண்டிக்கு ஒண்டிதானே பண்ணணும், யாரோட சண்டை போடுறதுன்னு கேட்கணும். அப்ப ஜராசம்சம் சொல்றானா, நீ ஏற்கனவே என்னிடத்துல பயந்து தோத்து போய் நத்வயா தீருணா யோசியே, நீ பயந்து போய் மதுரா பட்டணத்தையே விட்டு வேற நகரத்தை எந்த இந்த மூலையில இருந்து அந்த மூலையில போய் கட்டின் இருக்க, துவாரகா பட்டணத்தை போய் உட்கார்ந்து இருக்க, உன்னோட நான் சண்டை போட விரும்பல. சரி, அர்ஜுனோட சண்டை போடுமே அப்படின்னா அவன் என்ன காட்டுல ரொம்ப சின்னவன், அவனோட சண்டை போடுறதுக்கும் விரும்பல. பீமன் தான் துல்லியமான பலத்தோட இருக்கான், நான் பீமனோட சண்டை போடுறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டானா, சரி வாங்க போடலாம் சண்டை போடலான்ட்டு அவனுக்கு ஒரு கதையை கொடுத்துட்டு இவனும் ஒரு கதையை எடுத்துட்டு ஒரு சமதளமான ஒரு பெரிய ஒரு அங்கணம், ஒரு பெரிய ஒரு இது மாதிரி இருக்கு மைதானம், அந்த மைதானத்துல யுத்தம் நடக்குது, யுத்தம் நடக்குது. அன்னைக்கு ஒன்னும் வேற ரெண்டு பேரும் சமமான பலத்தோட இருந்துட்டு இருக்க, மறுநாள் யுத்தம் நடக்கிறது. அந்த மறுநாள் யுத்தம் நடக்கிட்டே அர்ஜுனனும் கடனும் பார்த்துட்டு இருக்கார். அந்த பீமனுக்கு ஒன் தொந்த யுத்தம் நடக்கிறது, எத்தனை வாட்டி வேணாலும் அந்த ஜராசந்தனுக்கு ஒண்ணுமே ஆகல, எல்லாம் சௌக்கியமா இருந்துருக்கான். அப்போ இந்த ஜராசந்தனுடைய பிறப்பனுடைய ரகசியத்தை உத்தவர் சொல்லிருச்சு. ஜராசந்தன்றவன் பாதி பாதியா பிறந்தவன், உடம்புல நெடுக்கில கீச்சு போட்டா ரெண்டா பிறந்தவன். இதுல ஜரான்ற ஒரு ராட்சசி, அந்த ராட்சசி இந்த ரெண்டையும் ஒன்னா சேர்த்து வச்சு அந்த ராட்சசியினால வளர்க்கப்பட்டவன் ஜராசந்தன். ஆகையால இவனுடைய பிறப்பனுடைய ரகசியத்தை தெரிஞ்சதுனால அங்க ஒரு மரக்களை இருந்தது, அந்த மரக்களைய நடுவுல கிழிச்சு ரெண்டா கிழிச்சு அதை இந்த குறுக்குல போட்டேன். இது ரெண்டும் மறுபடியும் அப்படியே நெடுக்குல இருந்தாக்கா ஒட்டின்றோம், அது ஒட்டிக்காத இருக்கிறதுக்கு அப்புறம் குறுக்குல போட்டு ஒரு சம்ஜ்ஞை பண்ணிடறான். இந்த சம்ஜ்ஞை பண்ண உடனே இந்த பீமன் பார்த்தா புரிஞ்சுட்டான், அந்த காலாலேயே அப்படி ரெண்டா கிழிச்சுட்டான். ஜராசந்தனை கிழிச்சு ஒண்ணு நாள் ஒண்ணு போட்டுட்டதுனால, இது ரெண்டும் ஒட்டிக்காத மாதிரி மறுபடியும் போட்டுட்டதுனால அந்த ஜராசந்தனுடைய பிராண வியோகம்ன்றது ஏற்பட்டிருக்கு. ஜராசந்தனம் வந்துட்டு மீதி அவனால குகையில் அடைக்கப்பட்ட அத்தனை ராஜாக்களுக்கும் ஒரு விமோசனம் ஏற்பட்டு மொத்த பேரும் மகர்ஷிகள்லாம் இவனை கொண்டாடுற இப்படி ஒரு பெரிய விசேஷம் நடந்தது. இது ஜராசந்த வருஷம் முடிஞ்சு இவ்வாறு போன உடனே தர்மபுத்தருக்கும் யுதிஷ்டருக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. அதுக்கப்புறமா ராஜதோயாகம் பண்றான்னு சொல்லி சொன்னார். இப்படி தன்னிடத்துல சரணாகதி பண்ணவாளுக்கு ரட்சணம் பண்றதே தன்னுடைய தர்மம்னு நினைச்சிருந்து அதை பின்பற்றி காண்பிச்சு அதை தானும் அனுஷ்டித்து காண்பித்தவர், இந்த தர்மத்தை அனுஷ்டித்து காண்பித்தவர் கண்ணன். அப்படி சரணாகத ரட்சணமாக ரட்சகனாக இருந்திருக்கிற அந்த கண்ணனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு விடைபெறுகிறேன். கவிதா கேக சிம்மாய கல்யாண குணசாதினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகன்.